శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకిగకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాదిరే సద్గురు పరంపరాయే నమః. నేతిన పాత్రం இந்த மாதிரி ஒரு அவயவி அவயவிதான் ஆத்மா. அவயவங்களை அவயவி தெரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லிட்டு போலாமே அப்படின்னுட்டு அவ கேக்குறா சார்வாக்கம் முதலான வரையும். அதற்கு பதில் என்ன சொல்றாருன்னா, அதுவே தப்பு. ஏன் அப்படின்னா, நாங்கதான் அவயவியே ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கோமே. அவயவியே ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து அவயவிதான் ஆத்மா, அவயவங்கள்லாம் இது சரீரங்கள் அப்படின்னு சொல்றது தவறு. அது அதுவே தவறு. நாங்க அந்த மாதிரி ஒரு விசாரணையே வராது, ஏன்னா அது கிடையாதுன்னு நாங்க சொல்லிருக்கோம். அதனால அது தப்பு. ஏன்னா ஜனத்திரவியசரத்திலேயே அவயவிவாதத்தை கண்டனம் பண்ணியாச்சு. அதனால அது எப்படி வரும், அது வராதுன்னு சொன்னோம். அதுக்கு மேல அவ ஒண்ணு சொல்ற, இல்ல இல்ல நாங்க தேகம்னா என்ன அர்த்தம், அவயவங்களுடைய சமுதாயம் தான், அவயவங்களுடைய சமுதாயம் தான், கூட்டம் தான், அதுதான் தேகம். அந்த சமுதாயம் சொல்லியோ, அந்த சமுதாயம் வந்து அகம் அப்படின்னு சொல்றது, அதுதான் ஞாதா, அதுதான் ஞாதா. இப்போ உடம்புல கை கால் தலை அப்படி இருக்கு எல்லாம், இந்த அவயவங்கள் எல்லாம் சேர்ந்த சங்காதம், அதுதான் நான் அகம், அகம் ஞாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. வேற ஒண்ணு தனியா ஒன்னு ஆத்மா வேண்டாமே அப்படின்னு கேட்டா அதுவும் தவறு. ஏன்னா சமுதாயம் கூட்டம் அப்படின்னு சங்காதம் தான் சொல்றோம் பாருங்க, அது என்னது அப்படின்னாக்க, நாலு பொருள்களுடைய சேர்க்கை தான் நம்ம சொல்லணும். நாலு பொருள்கள் சேர்ந்து இருந்ததுன்னாக்க அத சங்காதம், சமூகம், சமுதாயம் அப்படின்னு சொல்றோம். இது எப்படிப்பட்டதுன்னா, இதுக்கு இது ஒரு திரவியம்னு சொல்லக்கூடாது, இது ஒரு குணம் அப்படின்னு தான் சொல்லணும். குணம் தான் சொல்லணும், திரவியம்னு இதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க, பத்து பேர் ஒன்னா சேர்ந்துட்டோம், பத்து பேர் ஒன்னா சேர்ந்தான்னாக்க அந்த பத்து பேரை பார்த்துட்டு நாம் என்ன பண்றோம், ஒரு கூட்டம் வர்றது அப்படின்னு சொல்றோம், ஒரு கூட்டம் வர்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு தன்மையை சொல்றது, ஒரு குணத்தை சொல்றது. இப்ப நீ வந்து இதுவே தன்மை, அந்த தன்மைக்கு நான் அறிகிறேன் அப்படின்றது ஞாத்ருத்தம் இருக்கு. அந்த சமுதாயம் சரீரம், சரீர அவயவங்கள், அவயவங்களுடைய கூட்டம் இருக்கு, அவயவங்களுடைய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தினுடைய கூட்டத்தினுடைய அதுவே ஒரு தன்மை, அதுக்கு ஞாத்ருத்தம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. ஞாத்ருத்தம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. இப்ப ஞாத்ருத்தம் இருக்குன்னு சொன்னியானாக்கா, அந்த ஞாத்ருத்தம்ன்றது ஒரு குணம் தன்மை, அதுவும் ஒரு தன்மை குணம். சமுதாயம்ன்றதும் ஒரு குணம், அந்த குணத்துல ஒரு குணம் இருக்காது. குணம் எங்க இருக்கும்னா திரவியத்துலதான் இருக்கும், திரவியத்துலதான் குணம்ன்றது இருக்கும். இதுல வந்து குணம்ன்றது இருக்கவே இருக்காது. அதாவது கடம் எப்படி இருக்குன்னா சோப்பா இருக்கு, கடம் எப்படி இருக்குன்னா சோப்பா இருக்குன்னா, அந்த சோப்பா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த சோப்புக்கு ஒரு சோப்பு இருக்குமா, சோப்பா இருக்குன்றது அந்த வர்ணம் இருக்க நிறம் அது சிகப்பா இருக்கு, அதுக்கும் ஒரு தனி குணம் இருக்குமாண்ணா. இப்படி ஒண்ணு ஒண்ணு பெண்டே போனா அப்ப அனவசியா போயிடும். அதனால ஒரு திரவியத்துலதான் தர்மம், குணம், தன்மை அப்படின்றது இருக்கும், திரவியத்துலதான் இருக்கும். குணத்துக்கு அது இருக்கவே இருக்காது, திரவியத்துக்கு தான் உண்டு. நீங்க வந்து பத்து அவயவங்கள், அது சேர்ந்த அவயவி, அந்த அவயவிக்கு ஞாத்ருத்வம் இருக்கு, ஆத்மத்துவம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாக்க அப்ப விரோதம் வருது. திரவியத்திலேயே இருக்க வேண்டிய தர்மமானது சமுதாயம் சங்காதம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு ஒரு தன்மை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்படி சொல்லிட்டு போனா அனவஸ்தையும் தோஷம் தான் வந்துடும். அதனால அதை கூட அதை சொல்லக்கூடாது, அதுவும் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அதனால இந்த அவயவம் அவயவி இவைகளை காட்டிலும் வேறு ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்குது. நாங்க சொல்லல, விஸ்வபுராணத்துல பராசர சொல்ற பிண்ட பிரதம் சிறப்பான் லட்சணம் பாஷகாரத உதாரிக்கிற பரிபாஷத்துல சொல்லும் பொழுது பிண்டக அப்படின்றது உடம்பு, இது பிரதக் தனியா இருக்கு. புருஷனை காட்டணும் ஒரு ஆத்மாவை காட்டணும் இந்த சரீரம்ங்கிறது தனியா இருக்கு. அது எப்படி இருக்கும், சிறப்பான்யாதி லட்சணம் தலை கால் கை இப்படி அதுக்கு ரூபம் உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடியது உடம்பு, அது வேற இந்த ஆத்மாங்கிறது வேற அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்காரு விஷ்ணபுராணத்துல. அதனால சரீரம் வேற ஆத்மா வேறதான். அதனால சரீர அவயவங்களையே ஆத்மான்னு நீங்க சொல்ல முடியாது, அதுவும் முடியாது. இன்னொரு இதுல ஒரு தோஷம் சுவாமி சாதிக்கிற, இப்ப சரீரம் தான் ஆத்மா அல்லது சரீரம் அது அவயவங்கள்லாம் சேர்ந்ததுதான் சரீரம், அதுதான் அவயவி, அதுதான் சமுதாயம் சங்காதம் சமூகம் அப்படின்லாம் சொல்றோம், அதுதான் ஆத்மான்னு நீங்க சொன்னாக்க அப்ப பெரிய தோஷம் வருது. என்ன தோஷம் வருதுன்னாக்கா, இந்த சரீரம் கோல்யோ அதுக்கு ஒரு குழந்தையா இருந்தது, குழந்தையா இருந்தது ஏன் குழந்தையா இருந்ததுன்னு சொல்றோம், குழந்தைதான் அது, பிறந்த குழந்தைக்கு குழந்தை என்ன பேரு, என்ன உடம்பு அதனுடையது அப்படி இருக்கு. ஒரே குமரன் அப்படின்னு சொன்னா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு உடம்பு இருக்கு. அதே மாதிரி இன்னும் வயசுல அந்த உடம்பு மாறிட்டே இருக்கா இல்லையா, அதுக்கு பரிணாமங்கள் இருக்கு, வளர்ச்சியும் இருக்கு தளர்ச்சியும் இருக்கு எல்லாம் இருக்கு இந்த உடம்புக்கு. அதனால இத மாதிரி உடம்புங்கிறது பலவித புறப்பாடு குறபாடெல்லாம் இருக்கு, வளர்ச்சியும் இருக்கு அதிகமாவும் இருக்கு குறபாடும் இருக்கு எல்லாம் இருக்கும் இல்லையோ. ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, நித்தியமானது, ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது, அதுக்கு விகாரம் கிடையாது, விகாரமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்களே சொல்லிட்டு போயிடுது. நிர்விகாரமானது இந்த ஆத்மஸ்வரூபம், அது பரமாத்ம சுரூபமா இருந்தாலும் சரி ஜீவாத்ம சுரூபமா இருந்தாலும் சரி எல்லாம் இப்படிப்பட்டது தான். அது நித்தியமானது விகாரமற்றது அப்படின்னு தான் சொல்றோம். அதனாலதான் நம்ம பேசிச்ச எந்த நான் அப்பொழுது பிறந்தேனோ அதே நான் இப்பொழுது இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரத்யபக்யம் இருக்கு, பிரத்யபக்யம் இருக்கு. நான் குழந்தையா பிறந்தேன், நான் அப்பவும் சரி ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான், இப்பவும் நான் தான் இருக்கேன். உடம்புடமான மாறுதல் இருக்கலாமே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துல மாறுதல் இல்லையோ இல்லையோ. அதனால பிரச்சனைக்கும் இருக்கு, சயேவ அகம் அந்த அந்த அவன் தான் நான் அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கும் வருது. இப்ப இந்த உடம்பு இருக்கு பாருங்க, உடம்புதான் ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க உடம்பு விகாரத்தோட கூடினது, அது மாறிண்டே தான் இருக்கு. அது மாறிண்டே இருக்கிறதுனால அந்த உடம்புதான் நான், அந்த ஆத்மா தான் நான் இந்த உடம்ப வச்சு சொல்லணும், அது வராதே. அந்த உடம்பு போயிடுச்சு, இப்ப வேற உடம்பு இருக்கு. சரீரம்னா சரீரத்தை சரீரம்னு சொல்றோம், ஒவ்வொரு க்ஷணமும் இந்த சரீரமானது மாறிண்டே இருக்கு. மாறிண்டே இருக்கிறதுனால இத ஆத்மான்னு சொன்னாக்க அப்ப பிரத்யபிஞானம் வராது. அந்த அவன்தான் நான் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வராம போயிடும். அது மாத்திரம் இல்ல, நித்தியத்துவம் போய் அனித்தியத்துவம் வந்துடும், நிர்விகாரத்துவம் போய் விகாரத்துவம் வந்துடும். அதனாலேயும் சொல்லவே கூடாது, சொல்லவே முடியாது. அதனால இது ஒவ்வொரு லோகத்துல நம்ம பார்த்தது விரோதமா தான் இருக்கு அது. ஆகவே இவைகள்லாம் அசேதனங்கள், அசேதனமா இருக்கிறதா தான் லோகத்துல பிரசித்தி. உடம்பு அப்படின்னாலே அசேதனங்கள் அப்படின்னு தான் இருக்காது. அதனால அவயவி பட்சத்துல தோஷம், சரீர அவயவங்கள் அந்த அவயவங்கள் சேர்ந்த அவயவின்னு ஒண்ணு சொல்லி அதுதான் ஆத்மான்னு சொன்னாக்க இந்த மாதிரி தோஷம் சொன்னார். இதுக்கு மேல இன்னொரு தோஷம் சாதிக்கிறார் சுவாமி. இப்போ அவயவங்கள் தான் சரீரம், ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு அது அவயவங்கள் தான் ஆத்மா. சரீர அவயவங்கள் இருக்கே, கை கால் தலை மூக்கு கண்ணு இப்படி சொல்றோம், இந்த அவயவங்கள் ஒண்ணு ஒண்ணு ஆத்மாதான் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தோஷம்தான். அந்த பட்சத்திலையும் தோஷம் இருக்கு. ஏன் தோஷம் இருக்குன்னாக்க முன்னாடி சொன்ன தோஷங்கள் அப்படியே வருமே, அது முன்னாடி சொன்ன தோஷங்கள் அப்படியே வரும். அந்த கை இருக்கு, கை இப்போ சின்னதா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பெருசா போகுது, குழந்தைக்கு எவ்வளவு பெருசா இருக்கு போகும், கால் இவ்வளவு பெருசா இருக்கு, தலை பெருசா இருக்கு, சின்ன கண்ணு தந்து சூடு இருக்கு குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு. ஆனா வளர வளர கண்ணு ஒரு திட்டத்துக்கு அழுகல வந்து நிக்கிறது. அத மாதிரி கை காலுதான் இப்ப இத மாதிரி அதுக்கும் குறைபாடு அல்லது அதிகமாகுது, வளர்ச்சி தளர்ச்சி எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்க அவயவங்களுக்கும் அவயவங்களுக்கும் அப்படி பாக்குறதுனால இந்த முன்னாடி என்ன அவயவி பட்சத்துல என்ன தோஷம் சொன்னமோ அந்த தோஷம் இதுல வரும். இது ஒரு இது. இன்னொரு தோஷம் சொல்றேன். இப்போ உடம்பு, உடம்புல பல அவயவங்கள் இருக்கு, பல அவயவங்களும் ஒன்னா சேர்ந்து சரீரம் ஆத்மான்னு சொல்லல, ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்தம் அப்படின்னு ஒரு பட்சத்தை ஒரு பட்சிகள் வைக்கலாம். அந்த மாதிரி சொன்னாலும் தோஷம். இது வந்து சார்வாகால் தான் கேட்கிற கேள்விகள் தான் இதெல்லாம், அதுக்கெல்லாம் நிறைய பதில் இதெல்லாம் சொல்றேன். அப்ப என்ன கேட்கிற ஒரு சம்ஸ்த இருக்கு, ஒரு சம்ஸ்தையில ஒரு காரியத்தை ஒத்தரே பண்ண முடியாது, ஒத்தரே பண்ண முடியாது. வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, வேத பாராயணம் பண்ணும் பொழுது 10 பேர் உட்கார்ந்து பாராயணம் பண்றா, பண்ணும் பொழுது ஒரே சுரத்துல சொன்னாக்க அற்புதமா இருக்கு. ஒருத்தர் குரலை ஏற்றி சொல்லுவார், இன்னொருத்தர் குரலை இறைச்சி சொல்றார், இன்னொருத்தர் கீச்சிக்கரோல சொல்றார், இன்னொருத்தர் கட்டக்கரோல சொல்றார், இன்னொருத்தர் மத்தியானமா சொல்றார். இப்படி இப்படின்னு சொன்னாக்கா அந்த கோஷ்டி சோபிக்குமா? அந்த கோஷ்டி சோபிக்காது. மொத்தமா சேர்ந்து ஒரே சுரத்துல ஒரே கண்டத்துல சொன்னாத்தான் அற்புதமா அமையிறது, அற்புதமா கோஷ்டி இருக்கு. ஆனால் எந்த காரியம் பண்ணாலும் சரி அதுல 10 பேர் சேர்ந்து தானே பண்றா, இந்த 10 பேர் சேர்ந்து பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ அபிப்பிராய பேதம் இருக்கு, எத்தனையோ அபிப்பிராய பேதம் இருக்கு. ஆமா என்ன அவன் என்ன பண்றது நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு பொறாமையும் வரும், பொறாமையும் வரும். இன்னொன்னு அவனுக்கே நல்ல பேர் வந்துடுறதே, நமக்கே வரல, அத்தனை பேர் நம்ம ஒன்னா சேர்ந்து பண்றோம், ஆனா ஒத்தனுக்கே பெயர் போறது, ரெண்டு பேருக்கே பெயர் போறது, இது எத்தனையோ இந்த மாதிரி எல்லாம் வருது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த சுவாமி என்ன கேக்குற, இந்த பொறாமைங்கிற குணங்கள் எல்லாம் ஒரு காரியத்தை நிறைய பேர் சேர்ந்து பண்ணும் பொழுது இந்த மாதிரி குணங்கள்ல கெட்ட குணங்கள் எல்லாம் வந்து போட்டி வருது, அதனால காரியமே கெட்டு போனாலும் போயிடுது. இத மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பிரகிருதத்துல என் உடம்பு, என் உடம்புல பல அவயவங்கள் இருக்கு, அந்த அவயவங்கள் ஒன்னா ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு ஆத்மா அப்படின்னு நீ சொன்னாக்க அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு அவயமும் ஆத்மா, ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஞானம் இருக்குன்னு சொல்லணும், ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஞானம் இருந்ததுன்னாக்க அப்ப ஒவ்வொன்றும் தனித்தனியா சிந்திக்கும், அதற்கு சின்ன உண்டு இல்லையோ, இஷ்டத்துக்கு சின்ன பண்ணும், இஷ்டத்துக்கு எப்படி 10 மனுஷா ஒன்னா சேர்ந்து பண்ற காரியத்துல 10 பேரு 10 விதமா சிந்தனை பண்ணி 10 விதமா காரியங்களை நடத்துவாங்க, எல்லாம் விபரீதமா போயிட்டு இருக்கும் போட்டி பொறாமையினால. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு அவயவமும் ஆத்மா, ஒவ்வொரு அவயவத்திலையும் ஞாத்திருத்தம் இருக்கு, ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க இந்த மாதிரி விரோத உரிமை பரஸ்பர ஒற்றுமை இல்லாம போயிடுமே, எந்த காரியமும் நடக்காது, எந்த காரியமும் நடக்காது. வலது காலுக்கு அடுத்த காலுக்கு சண்டை வந்துடுச்சு, வலது கைக்கு அடுத்த கைக்கும் சண்டை வந்துச்சு, ரெண்டு கண்கள் கொண்டு கொண்டு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், ரெண்டுமே ஒண்ணு கொண்டு போட்டி போட்டு காரியம் பண்ணாத வந்துச்சுன்னு எந்த காரியமும் பண்ண முடியாது, எதுவும் நடக்காது. ஆனா அதுதான் லோகத்துல இல்லையே, லோகத்துல இல்லையே. அதனால இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி உதவி செய்ய முடியும், ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி உதவி செய்ய முடியும், ஒண்ணுக்கு ஒண்ணு குணங்கள் வேறுபட்டு போயிடுவேன். என்ன நீங்க தான் சொல்றீங்க, ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்தம் உண்டு அப்படின்னு சொல்றீங்க. ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்தம் உண்டுன்னா ஆத்மானாக அவன் ஞாதாவா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு ஆத்மா, அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஞாபகத்துவம் ஞானம் உண்டு. அது தனித்தனியா காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிடும், தனித்தனியா காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாக்கா எந்த காரியமும் சபலமா ஆகாது, சபலமா ஆகாது. ஏன்னா லோகத்துல போதன் இருக்கும். இல்ல இல்ல இது மாதிரி ஏன் பேசுற, ஒரே கிராமத்துல பத்து பேர் இருந்தாலும் அந்த காலத்துலாம் உண்டு, நாவல் பாக்கத்துல பாத்திருக்கேன், எல்லாரும் ஞாதிகள், எல்லாரும் ஞாதிகள். ஒரு ஆத்துல சிராதம் இருந்ததுன்னா போறோம் ஸ்திரீகள்லாம் ஒவ்வொரு ஆத்துக்கு வந்துருப்பான், வந்து அவள் எல்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் எல்லாம் ஆச்சாரமா இருப்ப, அவ வந்து ஒத்தருக்கு ஒத்தர் உபகாரம் பண்ணுவேன். அதனால எல்லாரும் இங்க சாப்பிடுவேன், கிட்டத்தட்ட ஊரே சாப்பிடும். அந்த சாப்பிடத்துல அவ பங்காளிய வத்தன பேரும் சேர்ந்து சாப்பிட்டு போவ, ஸ்திரீகள் புருஷா பசங்கள் எல்லாரும் வருவார். ஒரு கிராமத்துல அது மாதிரி நடக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் பாக்குறோம். அதே மாதிரியாக இந்த ஆத்மாக்களாகிற அவயவங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு உபகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா அதுவும் முடியாது, அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி நாங்கதான் சொன்னமே, நீ எப்படி இந்த மாதிரி ஒரே கிராமத்துல ஒத்தருக்கத்தர் உபகாரம் பண்ணிக்கிறான்னு சொன்னையோ, அத மாதிரி அதே கிராமத்துல ஒத்தருக்கத்தர் சண்டை போட்டுக்கணும்னு இருக்காளே, அதையும் பார்த்துதான இருக்கும். அந்த மாதிரி இது மனுஷா வேற வேற, உடம்பு வேற வேற, அங்க இத மாதிரி அதுவே சண்டை பயங்கரமா இருக்கு, ஒத்தருக்கு ஒத்தர் எப்படி எப்படியோ நடக்கிறது. நேத்து நியூஸ், இந்த ஊர்ல திருப்பதியில பெரிய பணக்காரங்க, அவன் பிள்ளை 30 அடியாளோட உள்ள வந்து அப்பனையும் அம்மாவையும் கண்ணாவனு எச்சரிச்சுட்டு போயிருக்கான், வார்னிங் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். இத மாதிரி என் பணம் அத்தனையும் எனக்கு வந்துடணும், அது அத்தனையும் வந்துடணும், சொத்து அத்தனை எனக்கு வந்துடணும் அப்படி அப்படின்னு. அப்பா பிள்ளை பேர்ல புகார் கொடுக்குறான் போலீஸ்ல, பிள்ளை அப்பா பேர்ல புகார் கொடுக்குறான். இந்த மாதிரி இருக்கு, இதுவோ நம்ம உடம்பு, நம்ம உடம்புல பல அவயவங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதிச்சு இருந்ததுன்னு எங்க போய் முடியும், அதனால எப்படி பண்ண முடியும் அது. அது மட்டும் இல்ல, இப்போ அவயவங்கள் அத்தனையும் ஆத்மாக்கள், ஆத்மாக்கள் அப்படின்னு நீ பிரிச்சு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா ஏற்கனவே என்ன தோற்றம் சொன்னோம், சயேவ அகம், அவன்தான் நான் அப்படின்னு ஒரு பிரத்யபிக்ஞ வருதுன்னு சொன்ன முடியோ, அவன்தான் நான் ஒரு பிரத்யபிக்ஞ வருது. அந்த பிரத்யபிக்ஞையாவது இங்க வராம போயிடுவேன், இங்க வராது. ஏன் அப்படின்னா பல ஆத்மாக்கள் ஒரே உடம்புல பல அவயவங்கள், அதனால பல ஆத்மாக்கள் இருக்கு. பல ஆத்மாக்கள் இருக்கிறதுனால சயேவாகம், அவன்தான் நான் அப்படின்னு எப்படி வரும், அதுவும் வராம போயிடுமே. அதனால இது வரவே வராது. அதனால லோகத்துல நம்ம என்ன சொல்றோம், நான் ஒத்த இருக்கேன் பயப்படாத அப்படின்னு தான் லோகத்துல சொல்லணும். நான் ஒத்த இருக்கேன், நான் ஒத்த இருக்கிற பிரியும் தான் உனக்கு கவலை வேண்டாம். ஒருத்தன் தான் சொல்லணுமே தவிர்த்து பலன்னு சொல்றது இல்லை. இந்த உடம்பு அவயவங்கள்ல பல ஆத்மாக்கள், இந்த அத்தனை ஆத்மாக்களும் உனக்குதான் உபகாரம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையே. நான் ஒருத்தனைக்கேன், நான் உனக்கு உபகாரம் பண்ணுவேன் அப்படின்னு லோகத்துல சொல்றது. இந்த மாதிரிதான் பிரயோகம் இருக்கு, பிரத்யபிக்ஞையும் இருக்கு, இத மாதிரியும் இருக்கு. அதனால இது மாதிரி இருக்கலாமே அப்படின்னா அப்படின்ட்டு பிரயோகம் இருக்கிறதுனால பல அவயவங்கள் பல ஆத்மாக்கள் பட்சம் சரியானது அல்ல. இல்ல இல்ல எல்லாருக்குமே கெட்ட எண்ணம் இருக்குமா, எல்லாருக்குமே கெட்ட குணம் இருக்குமான்னா, சில பேருக்கு பிறக்கச்சேவே எந்த கெட்ட குணமும் இல்லாம அண்ணா பிறக்கிறார். அதனால அந்த ஞானம் இருக்கிறதுனால எல்லாரும் உபகாரம் பண்றா பிரஸ்தனம். அத மாதிரி இங்கேயே இருக்குமே, இது எல்லாமே எல்லா ஆத்மாக்களும் ஒன்னா சேர்ந்து உபகாரம் பண்றது பரஸ்பரம் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் சுவாமி என்ன சொல்ற, அந்த தவறு அது ரொம்ப தவறு. அது அதிகரணம் சொல்ல ஆத்மாதிகரணத்துல சொல்லும் பொழுது ஜாதவானத்திரசிய ராகா அப்படின்னு சச்சிருக்காரு. பிறக்கிற குழந்தை, ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்க அது அழகு. ஏன் அழகுது? அதுக்கு சாப்பிடணும்னு ஆசை, சாப்பிடணும்னு ஆசை. அதுக்கு சாதம், அதுக்கு பால் கொடுக்கலன்னாக்க லவள பழப்பான அழகுது, கை காரணமாக உச்சிகளுக்கு அதுக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் பாலை ஊட்டிட்டோம்னாக்க சந்தோஷமா தூங்கிடுறது. அந்த பிறந்த குழந்தை அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி கால பரியந்தம் ஆசை இல்லாம லோகத்தை யாருமே கிடையாது. பதஞ்சலி மகாபாஷ்யத்துல சொல்ற யாருக்குமே சுவார்த்தம்ன்றது இல்ல, சுவார்த்தம்ன்றது யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆச்சாரிய சுசூஷ பண்றான், ஆச்சாரிய சுசூஷ பண்றவன் கூட தனக்கு மோட்சம் வேணும், தனக்கு ஞானம் வேணும்னு அந்த இதுலதான் பண்றான். பர்த்ரு சுசுரூஷா பத்னி பண்ற பாரியை தன்னுடைய பர்த்தாவுக்கு பார்த்து பார்த்து சுசுரூஷ பண்றான், பர்த்தா தன்னுடைய பாரியைக்கு பார்த்து பார்த்து எல்லா காரியத்தையும் பண்றான். அது கூட என்ன, தனக்கு இவளால தனக்கு காரியம் ஆக வேண்டியிருக்குது, அவனால தனக்கு காரியம், தன்னுடைய ரட்சணை பரஸ்பரம் ரட்சணன்றது, ரட்சணம்ன்றது ரெண்டு பேர் அதீனம் தானே. கிரகணி இல்லாம புருஷனால வசிக்கவே முடியாது. அத மாதிரி பர்த்தாவினுடைய அரவணைப்பு இல்லாம சிறைகளால் இருக்க முடியாது. இருக்கேன் அப்படின்னு சொல்றது வேற அது. ஆனால் பொதுவா இதான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கூட சுவார்த்தம்தான். ஒரே ஒரு வியக்தி அதுக்கு மாத்திரம்தான் சுயனோன்றதே கிடையாது. தாயா மாத்ருபூமி, மாத்ரு தெய்வத்தருகிறே தாயா மாத்திரம்தான் எந்த ஒரு சுயனமும் இல்லாம தன் குழந்தை கோதரம் பார்த்து பார்த்து பண்றா. மன்னே மாதா ஜலைய வசுதே வத்தலா மாதிருஷேத்வம் அப்படிங்கிற தேசியன் தயாசலகர்ஷர் சங்கராச்சார் தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் ஒண்ணு பண்றிருக்க. அதுல குபத்ரோ ஜாயேதபி குமாசான பவதி அப்படின்னு சொல்றாரு. இது உபன்யாசத்துல போயிடும். குபுத்ரோ ஜாயேத, கெட்ட புள்ள லோகத்துல உண்டு, கெட்ட பொம்பளையும் உண்டு, ஆனால் கெட்ட அம்மா மாத்திரம் கிடையாது. கெட்ட அம்மா மாத்திரம் லோகத்துல கிடையாது. கொஞ்சத்துக்கு குமாதான பகதி அப்படிங்கிறார். குமாதா கெட்ட அம்மான்றது லோகத்துல கிடையாது அப்படிங்கிறார். மத்தபடி எல்லாருமே பிறக்கத்தேவே ஆசையோடதுதான் பிறக்கிறார். பிறந்த குழந்தை பால் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, எல்லாரும் தன் அண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். யாருமே தனக்கு ஆசை இல்லாம பிறக்கிறது இல்லை. ஆனாப்பட்ட சன்னியாசிகள் அவங்களுக்கும் நமக்கு மோட்சம் வேணும். மோட்சாசிரமே பேரு அதுக்கு, உத்தமாசிரமம் மோக்ஷாசிரமம்னு பேரு. அவளுக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருக்குது. பரமே காந்திகளா இருந்தாலும் அவளுக்கு மோட்சம் வேணும், பெருமாள் அடையணும், ஏதோ ஒரு ஆசை வருதுலயோ. அதனால எல்லாருக்கும் ஆசை இருக்காது. ஆசை இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொறாமை இதெல்லாம் பராமும் இருக்காது. காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவஹா மகாசனாகா அப்படின்னா பெருமாள் சாதிக்கிறார் கீதையில. இதனால் இது வந்து பசி, எப்பேற்பட்ட பசி அப்படின்னா வேணும் வேணும்னு இருக்கிறவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போராது. வேணும் வேணும்ன்றவனுக்கு அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆசைக்கு எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த உடம்பு அவயவங்கள்லாம் ஆத்மாக்கள் அப்படின்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பொறாமைன்னு நிச்சயம் இருக்கும். நிச்சயம் இருக்கிறதுனால இது தோஷம். சரி, அவயவங்களை காட்டினா அவைகள் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா ஏகையேவாகும் அப்படின்ற போலியோ. அதனால அது வேணுமே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு அவையவ ஒண்ணு வேணுமே, அந்த அவையதா இருக்கட்டமே முன்னாடி சொன்ன மாட்டியோ அத மாதிரி கேட்டோம்னாக்கா அதுக்கும் ஒரு பதில் சொல்ற. இப்போ நீயே ஒத்துண்டிருக்க, பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் அவயவி அப்படின்னு சொல்லிட்டேன். பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் அவயவின்னு சொன்னாக்கா, அந்த அவயவங்கள் இருக்கோ காரணமாகவும் தானே காரியமா இருக்கும். நேற்றையா சொன்னோம் நூலை போல் சேலை அப்படின்னும், பல நூல்கள் நூலுக்கு என்ன ரூபம் இருக்கோ அதுதான் அந்த வஸ்திரத்துக்கும் இருக்குது. இதை நாம பார்த்துதான் இருக்கும். இப்போ அவயவங்கள் இருக்குது கை காலு இதுக்கெல்லாம் ஞானம் இருக்கா? ஞானம் இல்லையே. இது சேர்ந்ததுதானே அவயவியான சரீரம்ன்றது. அப்ப அதுக்கு மட்டும் எப்படி ஞானம் இருக்குன்னு எதிர்பார்க்கிற? கைக்கு இல்ல, கைக்கு இல்ல, காலுக்கு இல்ல ஞானம். அதனால தலைக்கு இல்ல, எதுக்குமே கிடையாது ஞானம்ன்றது. ஆத்மாவுக்குதான் ஞானம்ன்றது. இந்த அவயவங்களான சரீர அவயவங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அவயவின்னு ஆகுது. இப்ப காரணமா இருக்கக்கூடிய அவயவமா இருக்கக்கூடிய சரீரங்கள் சரீர அவயவங்கள்ல ஞானம்ன்றது கிடையாது. அது இல்ல என்ன, அவயவியான இந்த உடம்புல போய் எப்படி ஞானம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால அதை போய் நீ ஆத்மா எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சொல்லவே முடியாது. அதனால இந்த அவயவின்ற பட்சமே கிடையாது. ஏன்னா அவயவங்கள்ல ஞானம் இல்லையே, அதனால அவயவிக்கு ஞானம் வராது. அதனால அவயவத்தன் இருக்கா தாக்கிகள்லாம் அவயவங்களுடைய குணம் என்னவோ தர்மம் என்னவோ அதுதான் அவயவியில இருக்கோன்ற விசேஷிகள். அப்ப அவயவங்கள்ல ஞானம் கிடையாது, சைதன்யமே இல்ல. சைதன்யமே இல்லைன்னாக்கா அப்ப அவயவியில மொத்தம் எப்படி சைதன்யம் வந்தது? அதுலயும் சைதன்யம் வராதே, அதுலயும் சைதன்யம் வராது. ஆகையினால நீ எவ்வளவு நீ பாடுபட்டாலும் இத மாதிரி வரவே வராது. அது மேல ஒன்னு ஒண்ணு சொல்றாது, இவா வந்து அவயவங்கள்ல ஞானம் இல்ல அப்படின்றது இல்ல, சூக்ஷமா இருக்குது. அது சூக்ஷமா இருக்குது இருக்குது, ஆனா நமக்கு தெரியறது இல்ல. தெரியறது இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அதையும் ஒத்துக்கல. அது அந்த மாதிரி கேள்வியே ஒத்துக்கல. அந்த கேள்வியே அபத்தமானது. அது ஏன்னா சின்ன ஜந்து ஒரு எறும்பு, சின்ன எறும்பு ஒரு செல் உயிரிகள் அல்லது ஒரு கொசு கிருமிகள் சின்ன சின்ன கிருமிகள் அவைகள்லாம் கூட சரி அதுக்கு ஞானம் இருக்கவேதான் அது பாட்டுக்க போறது. இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன், நான் உட்கார்ந்துருக்கேன்னு அந்த கொசுவுக்கு எப்படி தெரிஞ்சுது? என் காலை கிடைக்கிறது, கையை கிடைக்கிறது, எதோ கிடைக்கிறது, ரத்தத்தை ஒடிஞ்சிக்கிறது, அது நிம்மதியா பார்த்துட்டு இருக்கு. அது எப்படி தெரிஞ்சுது? சின்ன உயிரினங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய உயிரினமான யானை பரியந்தம் எல்லாத்துக்குமே சூக்ஷமோ ஸ்தூலமோ அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அது அறிவுன்னு இருந்தது, அது கணக்க இல்லைன்னாக்கா செயல்படவே முடியாது, செயல்படவே முடியாது. நீ இப்ப உடம்புல அவயவங்கள்ல அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றேன், சூக்ஷமா இருக்குங்க, எங்க பாக்கணும் சொல்லு? அந்த மாதிரி சூக்ஷமா எங்க இருக்கு? லோகத்துல நம்ம பாக்குறது இல்லையே. அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. அதனால இந்த வாதமும் தவறு. அதே மாதிரி சாதுவாக்கால் ஒரு ஆக்ஷேபம் பண்றான், திரவியம்னா தத்துவம்னா நாடு இருக்குது, பிருதிவி பிருதிவி ஆபஹ தேஜா வாயு தத்வானி அப்படின்னு சொல்றாப்ப. இந்த பூமி ஜலம் தேஜஸ் வாயு இது நாலுதான் தத்துவங்கள். தேஜ்யஸ்தைதன்யம் அந்த நாலு தத்துவங்கள்ல இருந்துதான் ஞானம்ன்றது வருது. இது எப்படி அப்படின்னாக்கா கின்வாதிஷ்யோ மதசக்தி வத்து இந்த போதை பொருள்லாம் இருக்கு பாருங்க, போதை பொருள்லாம் சாராயம் காய்ச்சலாலே அதெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த திராட்சை பழம் இதெல்லாம் நல்ல ஸ்திதியில இருந்ததுன்னு சொல்லுங்கோ, நல்ல மதுரமா இருக்கு, சத்தியா நாமெல்லாம் சாப்பிடுறோம், சமைச்சு சாப்பிடுறோம், இதெல்லாம் இருக்கு. அதே இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பழம் இது மாதிரிலாம் இதெல்லாம் அழிவு படுத்துன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஊரல்ல போட்டு வச்சிருவா, ஊரல் போட்டு வச்சிருவாளாம். அதெல்லாம் போட்டாருனாக்க அது முதல்ல திராட்சை பழத்துக்கு மத சக்தி கிடையாது, போதையெல்லாம் கிடையாது, போதையெல்லாம் கிடையாது, சக்தி கிடையாது, அது உள்ளுக்குள்ள இல்லை. ஆனால் இது கொஞ்சம் அழிக்கிற உடனே கொஞ்சம் பரிணாமம், அதுக்கு சில மாறுதல் எல்லாம் வந்த உடனே அதுக்கப்புறம் சில காரியங்கள் அவ பண்ற, அதெல்லாம் சேர்ந்தாதான் அதுக்கு போதைய கொடுக்கக்கூடிய சக்தி வரது அப்படின்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிருத்திவி ஜலம் வாயு தேஜஸ் எல்லாம் இருக்கு, இதுல இருந்துதான் அது வருது. அது ஞானம் இல்லாட்டா கூட அவைகள்லாம் சேர்ந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, இதெல்லாம் சேர்ந்துருச்சோம்னாக்கா ஞானம் வரலாம் அப்படின்னு அவ சொல்ற. அதுக்குதான் உதாரணம் என்னன்னாக்கா இந்த மதசக்தி, மதசக்தினாக்கா போதை, போதை கொடுக்குற சக்தின்றது எப்படி வருதோ அத மாதிரி அப்படின்னுட்டு அவ சொல்ற சார்வாங்க. அதனால அந்த வஸ்துல இல்ல, உண்மையிலேயே பழங்கள் இந்த மாதிரி சில வஸ்துக்கள் அது இல்லதான், ஆனால் அதனுடைய சேர்க்கை நாலஞ்சு வஸ்துக்கள் சேர்ந்ததுனாக்க அவைகளுக்கு இந்த மாதிரி போத சக்தியை உருகிறதுக்கு வந்துடும். அத மாதிரிதான் இந்த இடத்துல அவயவங்கள்ல ஞானம் இல்லாட்டா கூட அவைய அவையா சேர்ந்து துணிச்சுக்கோங்க எல்லாம் அதுல வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு பதில் என்ன சொல்றாருன்னா, நீ பிரத்யக்ஷமா காமி, இந்த பிருதிவி ஜலம் தேஜஸ் வாயு இவைகள்லாம் இந்த சேர்ந்ததுன்னா அறிவு வருதுன்னு சொன்ன, நீ அத மாதிரி வந்தது நீ எங்கயா காமி, நீ எங்கயா காமிச்சேன்னா நான் ஒத்துக்கேன். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒரு வாதம் சொல்றோம், இப்ப இந்த நாளும் சேர்றதுன்றதே ஒரு தர்மம், இந்த நாலு பூதங்களும் சேர்றது சேர்க்கை, சேர்க்கைன்னா சம்யோகம்னு அர்த்தம், இந்த சேர்க்கைங்கிறதே ஒரு தர்மம் தான், தர்மம் தான், அது தர்மி கிடையாது. தர்மமா போயிட்டுவே தர்மத்துல இன்னொரு தர்மம் வராதுன்னு ஏற்கனவே சொன்னோம். இப்ப இந்த நானும் ஒன்னா சேர்றதுன்றது ஒரு தர்மம் சேர்க்கை, அந்த சேர்க்கையில போய் ஞாத்ருத்தோன்ற ஒரு தர்மம் வரும்னு எப்படி சொல்றேன், அதுவும் வராது. ஞாத்ருத்தோன்ற தர்மமே வரவே வராது. அதனால ஞானங்கிற தர்மமானது சேர்க்கைங்கிற ஒரு தர்மத்துல வரவே வராது. அது ஏற்கனவே அதை சொன்னோம். அதனால நீ சார்வாகம் சொல்றது பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு இந்த மகாபூதங்கள் இவைகள் தத்துவங்கள் இவைகளுடைய சேர்க்கை, அந்த சேர்க்கையிலிருந்துதான் ஞானம் உண்டாகிறது. அதனால அவயவங்கள்ல இருந்து அவயவைக்கு ஞானம் வந்தா தவறல்ல அப்படின்னுட்டு நீ சொல்ல முடியாது. இது சொன்னாக்க தோஷம் வந்துடுறது அது. அதனால என்னன்னா ஒரு விஷயம் வருது, காரணங்கள்ல இல்லாத சக்தி காரியத்துல வரவே வராது. இது சித்தாந்தம், காரணத்துல என்ன சக்தி இருக்கோ அதுதான் காரியத்தில் வரும், காரணத்துல இல்லாதது காரியத்துல வரவே வராது. இது அண்மையதிரை நேர்மறையாவும் சொல்லலாம் எதிர்மறையாவும் சொல்லலாம். காரணத்துல ஒரு சக்தி இல்லைன்னா காரியத்துல அது இருக்காது, காரணத்துல ஒரு சக்தி இருந்ததுன்னா ஒரு குணம் வந்ததுன்னா அது காரியத்துல வந்துதான் ஆகும். அதனால இப்ப அவயவங்களான கை கால் முதலானவைகள் இவைகள்ல ஞானம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு விடையும். அது சேர்ந்தாலும் தனியா இருந்தாலும் அந்த ஞானம் இல்லாததுனால அவையவையான சரீரத்துக்கு அது வரவே வராது. அதனால இது சரியான வாதம் இல்லை. அப்புறம் இது வந்து ஒரு கேள்வி கேட்கிறாவா, சுவாமி என்ன பண்றாருன்னா அவயவம் அவயவி, இந்த அவயவி தான் அவயவமான உடம்ப பத்தி என்னுடைய கை என்னுடைய கால் அப்படின்னு சொல்றதுன்றது ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்கறா அவா சார்வாகலாம். அது சுவாமி நான் சமாதானம் சாதிக்கிற சைதன்யம்ன்றதுதான் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய விசேஷ குணம். அந்த சைதன்யத்தை நீ சரீரத்துக்கோ சரீரத்தினுடைய அவயவங்களுக்கோ அங்கீகரிச்சுட்டியானாக்க நாங்கள் அதை ஒத்துன்றோம். ஆனால் நாங்க கேட்ட கேள்விகள்லாம் சமாதானம் சொல்லணும், அதெல்லாம் வரணும், அது இங்க வரமாட்டேன்றது, அது விரோதமா இருக்குது. அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்கா அனுமான பிரயோகம் சர்வார்த்த சித்தியில காமிக்கிறேன். அத பாருங்க, விமதம் ஷரீரம் அச்சேதனம் சங்காதத்வாத் அப்படிங்கிறார் சுவாமி. அதாவது அச்சேதனம், இந்த சரீரமானது அச்சேதனமா இருக்கு, சரீரமானது அச்சேதனமா இருக்கு. ஏன் அப்படின்னா சங்காதத்வாது பல அவயவங்களுடைய சேர்க்கையாய் உடையதாய் இருக்கதாலே, பல அவயவங்களுடைய சேர்க்கை கூட்டம் அதுதான் சங்காதம்ங்கிறது. அப்படி இருக்கிறதுனால உதாரணம் கடவது, ஒரு பானை இருக்கு, அந்த கடத்தை வந்து மண்ணு பல மிருப்பிண்டங்கள், அந்த மண்ணினுடைய பல அவயவங்கள் மண் தானே, அவைகளுடைய சேர்த்தி தானே அங்க இருக்கு. நீ வந்து உடம்புல சைதன்யம் இருக்கு, அவயவத்துல சைதன்யம் இருக்குன்னு சொன்னேயானாக்கா அப்ப மண்ணுல கூட சைதன்யம் இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி கடத்திலையும் சைதன்யம் இருக்குன்னு நீ சொல்லணும். ரெண்டுமே இல்லையே, ரெண்டும் பாக்கல. அத மாதிரிதான் இந்த உடம்பானது அச்சேதனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பாஹ்யேந்திரிய கிராஹ்யத்வா ஒரு விஷயம் பாருங்க, இந்த உடம்பு இருக்கோ, இந்த உடம்ப நம்ம எப்படி பாக்குறோம் தெரியுமா அப்படின்னா கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பாக்குறது இல்லையே, ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பாக்குறது இல்ல. ஆத்மஸ்வரூபத்தை நீ உடம்புதான் ஆத்மான்னாக்க அப்போ இந்த ஆத்மஸ்வரூபமானது பார்க்க முடியாம இருக்கணும், கண்ணால பார்க்கவே முடியறது இல்ல ஆத்மஸ்வரூபத்தை லோகத்துல. நம்ம சித்தாந்தத்துல அணுன்னு சாதிச்சிருக்கோம், மீமாம்சகன் நையாயகன் அவள் எல்லாம் விபுன்னு சாதிக்கிறா. எப்படி ஆனாலும் அவள் எல்லாம் வந்து கண்ணால பார்க்க முடியாததான் ஒத்துட்டு இருக்கா. ஆனால் இந்த உடம்ப பாஹ்யேந்திரிய கிராஹியத்வாது, அதாவது பாஹ்ய வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள், கண்ணால பாக்குறோம் உடம்ப, அத மாதிரி ஸ்பர்சத்தினால தெரிஞ்சுக்கிறோம், பேச்சினால தெரிஞ்சுக்கிறோம், சப்தம் இப்படி இந்த மாதிரி தெரியறதுனால பாஹ்யேந்திரிய கிராஹியத்வா சாக்ஷுஷத்வாத் கண்ணுக்கு விஷயமா இருக்கு, ரூபவத்வாத் ரூபம் இருக்கு. ஆத்மாவுக்கு ரூபம் கிடையாது, ஆத்மாவுக்கு ரூபம் இல்ல, ஆத்மா சாக்ஷுஷம் இல்ல, கண்ணுக்கு விஷயம் ஆகல, ஆத்மா ஸ்பர்ஷம் கிடையாது, அதுக்கு சப்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அத மாதிரி பூதத்துவாச்ச பூதமா இருக்கிறது. இப்போ எல்லாரும் ஒத்துண்டது என்னது, சேதனம் வேற மகாபூதங்கள் வேறு அப்படின்னு தான் நம்ம அங்கீகரிச்சிருப்போம். அதனால சேதனம் வேறையா இருக்கு, பூதங்கள் வேறையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இத வந்து ஆத்மாதான் இந்த சரீரம் எப்படி சொல்ல முடியும்? அதனால அதுவும் தோஷம் அது. அதனால இந்த மாதிரி சொல்றதுன்றது விரோதமான பட்சம் இது. அதுக்கப்புறம் அவ ஒரு கேள்வி கேட்கிறான், இப்போ என்னுடைய சரீரம், என்னுடைய கை, என்னுடைய கால் அப்படின்னா லோகத்துல சொல்றோம், அதனால வெதிகரணம் தெரியறது. இது வந்து ஷஷ்டி விபக்தி, மம என்னுடைய அப்படிங்கிறது. அதே ஹஸ்தக பாதக ஷரீரம் அப்படின்னு சொன்னா அது பிரதம விபக்தி, முதல் வேற்றுமை. அதனால ஆறாம் வேற்றுமை பேதத்தை தான் காமிக்கும். அப்படி காமிக்கவே இது வேற வேற, ஆத்மா வேற ஷரீரம் வேறன்னு நீ சொன்ன. ஆனா லோகத்துல இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, மம ஆத்மா அப்படின்னு லோகத்துல சொல்றோம், என்னுடைய ஆத்மா அப்படின்னு. என் ஆத்மா சொல்றோம் எப்படி இருக்கு தெரியும் இல்லையோ அப்படின்னு நம்ம பேசுறோம், என்னுடைய ஆத்மா வந்து பண்ண மன்னிக்காது அப்படின்னு சொல்றோம், என்னுடைய ஆத்மா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம். அப்போ மமஹஸ்தக மம சரீரம் சொல்லச்சு, நீ என்ன பேர் என்னையா இல்லையா? அப்போ மமங்கிறது என்னுடைய சரீரம், என்னுடைய உடம்பு, என்னுடைய கை, என்னுடைய கால் தான் நீ பேசு. இப்ப மம ஆத்மான்னு சொன்னாக்க என்னுடைய ஆத்மா நீ பேசுனாலும் சொல்லணும், அங்க நீ என்ன பதில் சொல்ல போற? அதுக்கு அந்த பிரயோகம் இருக்கு லோகத்துல, அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால ஆத்மா கூட தன்ன காலில வேறுபட்டது அப்படின்னு வருது. அது இல்ல இல்ல, இங்க வந்து மம ஆத்மான்ற இடத்துல பேதமே ஏற்புடையதல்ல, அது விவக்ஷதம் கிடையாது, அது சொல்றதுக்கு விரும்பல யாருமே. அது தவறது. ஆனா மம சரீரம்ன்ற இடத்துல அங்க பேதம் உண்டு என்ன, இது என்ன வெளிக்க மக்கள் என்ன, ஒண்ணு பேதம் உண்டு சொல்லுவேன் மம சரீரம்ன்ற இடத்துல, அதே மம ஆத்மான்ற இடத்துல பேதம் கிடையாதுன்னு சொல்லுவேன். இத மாதிரி சொல்றது எப்படி, அது அதுவே விரோதமா இருக்குது. ஒரு பட்சத்துல உண்டு இன்னொரு பட்சத்துல கிடையாதுன்னு சொன்னா சரியாது, அதை எப்படி நாங்க ஒத்துப்போம் அப்படின்னு கேட்டா, அதற்கு பதில் சுவாமி என்ன சாதிக்கிற, மம ஆத்மா அப்படின்றதுக்கு வேற வழி கிடையாது. இந்த இடத்துல மம சரீரம்ன்ற இடத்துல வேற, மம ஆத்மான்ற இடத்துல அர்த்தம் வேற. மம அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பேதம் பண்ணிக்கணும், கல்பித பேதம். எப்படி அப்படின்னா, மம ஆத்மான்ற இடத்துல சரீரம், சரீரத்தோட கூடின ஆத்மாவை மம அப்படின்னு சொல்றது, சரீரத்தோட கூடின ஆத்மாவை மம அப்படின்னு லோகத்துல சொல்லணும். வெறும் ஆத்மா அப்படின்றது சுத்தாத்மஸ்வரூபத்தை சொல்றது, சுத்தாத்மஸ்வரூபத்தை ஆத்மா அப்படின்றது சொல்றது. மமங்கிறது சரீரத்தோட கூடின ஆத்மான்னு சொல்றது, அதை வச்சுட்டுதான் இங்க வச்சுக்கணும் அது. ஏன்னா வேற வழி இல்லை இந்த இடத்துல. ஏன்னா சுத்த ஆத்மாவுக்கும் சரீரத்தோட சேர்ந்த ஆத்மாவுக்கும் பேதம் இருக்கு. ஏன்னா சரீரத்தோட சேர்ந்த ஆத்மான்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு உபாதேயத்துவம் கிடையாது. உபாதேயத்துவம் கிடையாது, உபாதேயம் இல்லையா அது, நம்ம சரீரமே எனக்கு தேவையில்லையே, தேவையே இல்லை. பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூபத்தை தான் உபாதனம் பண்ண சொல்றது. அதனால இந்த உடம்போட கூடின ஆத்மா அப்படிங்கிறது மமன்ற சொல்லுக்கு அர்த்தம். ஆத்மான்றதுக்கு சுத்தாத்மத்தை, சுத்தாத்மஸ்வரூபத்தை சொல்றதுன்னு அர்த்தம் அது. அதனால இத மாதிரி இந்த மாதிரி நம்ம பேதத்தை இங்க ஒத்துக்கணும். அதே மம சரீரம் அப்படின்னு சொல்றது மாத்திரம், சரீரம் சரீரம்தான், மமங்கிறது சுத்தாத்மஸ்வரூபத்தை சொல்றது, அப்படிதான் அங்க ஒத்துக்கணும் அது. ஏன்னா மம சரீரம்ன்ற சொல்ற இடத்துல அங்க அபேதம் ஒத்துக்கூடாது. அப்படி ஒத்துருந்தாக்கா நிறைய தோஷங்கள் வருதுன்னு நம்ம காமிச்சிருக்கோம் இது வரைக்கும். இப்படி காமிச்சிருக்கிறதுனால நிறைய தோஷங்கள் வருது. அதெல்லாம் வருதுனால இந்த இடத்துல மம ஆத்மான்ற இடத்துல உபச்சாரம். அது எப்படி உபச்சாரம்னாக்க, மமன்ற சொல்லுக்கு சரீரத்தோட கூடின ஆத்மான்னு அர்த்தம், ஆத்மான்ற சப்தத்துக்கு சுத்தாத்மான்னு அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, வனசிய ஆம்ர விரக்ஷா அப்படின்னு ஒருத்தன் சொன்னோம், வனசிய ஆம்ர விரக்ஷா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. வனசிய ஆம்ர விரக்ஷான்னா என்ன அர்த்தம், வனத்தினுடைய மாமரம் அப்படின்னு அர்த்தம். வனத்தினுடைய காடு, ஒரு தோப்பு, தோப்பினுடைய ஆம்ர விரக்ஷம், மாமரம் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்க வனம், தோப்பு, காடு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும் நாமோ, அதுக்கே நாம இதான் அர்த்தம் சொல்றோம். வனம்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அந்த மாமரத்தோட சேர்ந்ததுதான் வனம். அந்த வனம் மாமரத்தோட சேர்ந்ததுதான் வனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மாமரத்தோட சேர்ந்த வனத்துல வனசிய ஆம்ர விரக்ஷா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. இப்படி பிரயோகம் இருக்குச்சு, அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீயும் சொல்லணும், நானும் சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், இது உபச்சாரம் சொல்றது. உபச்சாரம் இந்த பிரயோகம் என்னன்னாக்கா, உபச்சாரம் தான் அது, முக்கியமான பிரயோகம் இல்லை. ஒரு உபச்சார பிரயோகம் தான் அது சொல்லணும் அது. அதனால இந்த இடத்துல ஒரு பேதத்தை ஒத்துக்கிறோம், கல்பிதமான ஒரு பேதம், கற்பிதமான பேதம் இது. அந்த கல்பிதமான பேதத்தை வச்சுட்டுதான் இங்க நாம அங்கே இருக்கு ஆகணும். அதனால அதே மாதிரிதான் மம ஆத்மா அப்படின்ற இடத்துலயும் இத மாதிரிதான் பண்ணணும்னுட்டு சுவாமியினுடைய திருவுள்ளமா இருக்குது. அதனால முக்கிய அர்த்தம் கிடையாது, மம ஆத்மான்ற இடத்துல உபச்சார அர்த்தம் தான், முக்கிய அர்த்தமே இங்க கிடையாது அப்படின்னு சொல்றதுனால இந்த ஆத்மா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இந்த தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது. அடுத்த ஸ்லோகமே அதை சாதிக்க போறார். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதுதான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த இங்க பல யுக்திகளால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தை சேதிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். யோமே ஹஸ்தாதி வர்ஷ்மேதி அவயவ நிவஹாத் பாதி பின்னஸ்ய ஏகஹ பிரத்யேகம் சேதனத்வே பஹுரிஹ கலஹ வீதராகோ ந ஜாதஹ தத்சங்காததிரிக்தேபி அவயவினி கதம் தேஷ்வ சித்தா மதி ஸ்யாத் சங்காதத்வாதிபிர்வாம் கடைவ தத் அசித் ஸ்யாத் மமாத்மே த்யகத்யாம். இதெல்லாம் சொன்னதெல்லாம் சுவாமி சாட்சிய விஷயம்தான். சர்வார்த்த சித்தி, சர்வங்கஷ இது மாதிரி வியாக்கியானங்கள்ல சாட்சிய விஷயம் தான் அடியை விஞ்ஞாபிச்சிருக்கேன். புதுசாக என்னவோ அடியோ இதெல்லாம் சொல்லல. இதுல பாருங்க, மே அஸ்தாதி வஷ்மைதி. மே அப்படின்னு என்னுடைய கை, அஸ்தம் ஆதி அப்படின்றதுனால பாதம் முதலான ஆதிசத்தினால, அதுக்கப்புறம் வஷ்ம உடம்பு அப்படின்னு அர்த்தம். இதி என்றதாக அவயவ நிவகாது, நிவகம்னா சமுதாயம், அவயவங்களுடைய கூட்டம். அந்த அவயவங்களுடைய சமுதாயம் இருக்கே அதை காட்டணும் வேறுபட்டவன், வேறாக இருக்கிறவன். யோ பாதி எவன் அறியப்படுகிறானோ, எவன் நம்ம மனதுனால தெரிகிறானோ நமக்கு, சக ஏக அவன் ஒருத்தன்தான், பல பேர் கிடையாது. ஏன்னா இப்ப அவளுடைய பட்சம்லாம் கண்டனம் பண்றாரு. அதனால சக ஏக அப்புறம் வஷ்ம உடம்பு. ஏன் உடம்பு அப்படின்னு சொல்றோம், அங்க என்ன தெரியுது, ஷஷ்டி விபக்தி தான். மே வஷ்ம என்னுடைய உடம்பு, ஷஷ்டி விபக்தி இருக்கிறதுனால அங்க வந்து வேறுபாடு தெரியுது. அதனால சரி, ஏன் ஒவ்வொரு அவயவமும் ஆத்மாவாகவே இருக்கட்டுமே, பிரத்யேகம் சேதனத்தை ஒவ்வொரு அவயவமும் ஆத்மா அப்படின்னு இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா, இஹ இங்க பகு கலகவே, ஒரே உடம்பு பல அவயவங்கள், பல அவயவங்களும் பல ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டாக்கா கலகம் வந்துடும். ஒண்ணு பொண்ணு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், பல பேர் இருக்கிற இடத்துல அபிப்பிராய பேதம் இருக்கு. பல பேர் இருக்கிற இடத்துல அபிப்பிராய பேதம் இருக்கிறதுனால அது சகஜம், சண்டை வருதுன்றது. இங்கேயும் தகராறு வந்துடும். அதனால இங்க வந்து இப்படி வர்றதுனால ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்துவம் சேதனத்துவன்றது கிடையாது. அது மட்டும் இல்ல, வீதராக ஜாதக, வீதராக வீதராகன்னா ஆசையற்றவன் ஜாதக, பிறப்பதில்லை. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து வைராக்கியம், வைராக்கியத்தோடைய புறக்கிறவா யாருமே கிடையாது. அதாவது சனத்குமாராதிகளுக்கு சொல்லிட்டு தேசியன் உதாரிக்கிறார் ஸ்ரீமந்த் ரகசிய திரேதாரத்துல, ஸ்வயமாகத விஜயானாக நிவர்த்தி தர்மமாஸ்தா. சில பேர் பிறந்து புறக்க சேவை, சனத்குமாரர் சனகர் சனகந்தர்வாள்லாம் புறக்க சேவை என்ன ஆனாலும் நிவர்த்தி மார்க்கத்துல அவள் எல்லாம் போனாலும் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கான்னா, புறக்க சேவை வைராக்கியம் தான் கிடையாது யாருக்கும், அல்லது ஆசையே கிடையாது அப்படின்னு யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, யாருக்கும் வைராக்கியமே கிடையாது. அதனால வீதராக நஜாத்தக, ஆசையற்றவனாக யாரும் பிறப்பதே இல்லை. அதனால ஆசை இருக்கிறதுனால ஒருத்தருக்கொத்தன் அபிப்பிராய பேதம் இருக்கும், அபிப்பிராய பேதம் இருக்கிறதுனால சண்டை வரும், சகஜம். அது சகஜமான விஷயம் பத்தி. அவையினால ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்தம் உண்டுன்னு சொன்னா இது சண்டை தான் வரும். அது மட்டும் இல்ல, தங்காதாதிரிக்தேபி அவயவினி, அந்த அவயவங்கள் இருக்குதே அந்த அவயவங்களுடைய சமுதாயம், அதை காட்டிலும் ஒரு அவயவியை நான் ஒத்துக்கிறேன். இப்படின்னு சொன்னாக்க அதுவும் தோஷம்தான். இப்படி கல்பிக்கிறதே தப்பு. பல அவயவங்கள், அதனுடைய சமுதாயம், அத அந்த சமுதாயத்தை காட்டிலும் ஒரு அதிருப்தமா ஒரு சங்காதம் இருக்கு. இப்படி சொல்லிட்டே போனா எங்க போய் முடியாது. இதுவும் தோஷம். அது மட்டும் இல்ல, நீ அவயவங்களுடைய சங்காதம் சேர்த்தை அப்படின்னு சொல்ற அந்த அவயவங்கள்ல அவையெல்லாம் அசேதனங்கள் தானே, அதற்கு ஞானமே கிடையாது. ஞானமே கிடையாது இருக்கு. அதனால சைதன்யமே அவைகளுக்கு கிடையாது. இல்லாத சைதன்யத்தை இருக்கிறதா எப்படி சொல்ல முடியும்? தேஷு அந்த அச்சேதனமா இருக்கக்கூடிய அவயவங்கள்ல அசித்தா சித்திக்காதது இல்லாதது என்னது? மதிஹி ஞானமானது கதம் சியாத், எப்படி வரும்? காரணானுகுணம் தான் காரியம். காரணத்துல என்ன இருக்கோ அதுதான காரியத்துல வரணும். அவயவங்கள்ல என்ன இருக்கோ அதுதான் அவயவிலையும் வரும். இப்ப அவயவத்துல வந்து ஞானம் இல்லைன்னா அவயவியில எப்படி ஞானம் வந்தது? வரவே வராதே. ஆனா அவயவிதான் ஆத்மான்னு சொல்ல முடியாது. அதனால கதம் சது, அந்த உடம்பே ஆத்மா அப்படின்ற பட்சத்துல சங்காதத்வாதி, இப்போ சொன்ன மொழி அது சங்கா விமதம் சரீரம் அச்சேதனம் புதக சங்காதத்வாது கடபது அப்படின்னு அனுமானம் சொன்னோம். இந்த அனுமானங்கள்லாம் வச்சுன்னு பார்த்தாக்க சங்காதத்வாது பூதத்வாது பாஹ்யேந்திரிய கிராஹ்யத்வாது சாக்ஷுஷத்வாது இந்த மாதிரி ஹேதுக்களை காமிச்சிருக்க. அதாவது சங்காதமா இருக்கிறது உடம்புடைய, உடம்புன்னு என்ன அர்த்தம்? பல பூதங்களுடைய சேர்க்கை தான். சேர்க்கை இருக்கிற இடத்துல அதுவே ஒரு குணம். அந்த குணத்துல ஒரு குணம் வர முடியாது, ஞானம்ன்ற ஒரு குணம் வர முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். அது பூதங்களா இருக்கு. பூதங்கள்னா அசேதனன்றது எல்லாருக்கும் பிரசித்தி. அது மாத்திரம்ல ரூபம் இருக்கு. ரூபம் இருந்ததுன்னாக்க அது கண்ணால பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஆத்மாவை யாரும் கண்ணால பார்த்ததே கிடையாது. அச்சே ஆத்ம சாட்சா எப்படி பாக்குறோம் அப்படின்னா யோகத்தை செய்யலதான் அது கிடைக்குமே தவிர்த்து நேரம் கிடைக்காது. அதனால சங்காத்வாதிபிகி சங்காதத்துவம் பாக்கியேந்திரிய கிராக்கியத்துவம் முதலானவைகள்லாம் அதனால புலப்படுகிறான். இவன் கண்ணுக்கு விஷயம் ஆகிடுறான், இந்திரியங்களுக்கு விஷயம் ஆகிறான், பூதங்களா இருக்கு அவைகள். அதனால கடைவ கடவத் அப்படின்னு அங்க சொல்றீங்க அனுமானத்துல கடவத். அத இங்க ஸ்லோகத்துல கடைவ ஒரு கடத்தை நேரம் பாக்குறோம், அது தொட்டு பாக்குறோம், கண்ணால பாக்குறோம், அதுக்கு ஞானம் இல்லையே. கடத்தை ஓங்கி ஒரு தட்டு தட்டினான், அது உடஞ்சி விடுத்து, அது அழனமா வேண்டாமா? அது ஞானம் தானே, அழனமே. ஏன் அழலாது? அங்கேயும் சங்காதம் தானே. ஜலம் இருக்கு, ஆகாஷம் இருக்கு, அந்த மாதிரி மண் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. அதுக்கும் அந்த சங்காதம் இருக்கிறதுனால அதுவும் அழ வேண்டியதுதானே. ஏன் அழலாது? பார்த்தும் தானே இருக்கும், அதுலயும் காத்திருக்கேன், அழ வேண்டியதுதான். ஞானம் இருந்தா அழனும், ஒண்ணுமே இல்லையா? அது அதனால கடவுது இது இது. அதனால அசித்யா அசித்துன்னு சொல்லணும். இந்த ஆத்மஸ்வரூபத்தை அச்சேதனம் சொல்லும்படியா எழுதணும். அதனால ஆத்மஸ்வரூபமே அச்சேதனமா போயிடுதுனாக்க இவ்வளவு சாஸ்திரங்கள் எதுக்கு? இந்த மாதிரி ஞானத்தை கொண்டு வந்து நம்மள வந்து நல்ல வழியில கொண்டு வரதான சாஸ்திரம் வந்தது. அச்சேதனமா இந்த ஆத்மா இருக்குன்னு நீ சாதிச்சுட்டேன்னாக்க என்ன பிரயோஜனம்? அதனால சரி அது போட்டோம். மம சரீரம் அப்படின்னு சொல்ற மாதிரி மம ஆத்மான்னு இருக்கே லோகத்துல, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவே அப்படின்னாக்க அதுக்கு கூட இத வந்து அகத்யா அப்படின்னு சமாதானம் சாதிக்கிறார். கதி இல்லை. கதி இல்லாதனால என்ன பண்ணணும்னாக்க மமன்ற சப்தத்தினால உடம்புடன் கூடிய ஆத்மாவை சொல்றது. ஆத்மா அப்படிங்கிறதுனால சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது. அது இப்படி சொல்றதுனால இந்த சஷ்டி விபக்தி இங்க இருக்கு. ஆகையினால இது வந்து முக்கியமான அர்த்தம் இல்லை. மம ஆத்மான்ற இடத்துல உபச்சார அர்த்தம் தான், அது வந்து கவனமாதான் அர்த்தம் போகணும். காரணம் நீங்க வந்து மம சரீரம்ன்ற இடத்துல ஒத்துண்டாங்கனாக்க அவேதத்தை ஒத்துண்டா அங்க தோஷங்கள்லாம் வந்துடுறது. தேகமே ஆத்மான்னு சொன்னா பல தோஷங்கள் வந்துடுது, அது வரக்கூடாது. ஆகையினால நம்ம சித்தாந்தத்துல சொன்ன பிரகாரம் ஆத்மா வேற சரீரம் வேறதான். சரீரத்தை காட்டிலும் விலட்சணமானவன் இந்த ஆத்மன் ஆத்மா. அந்த சுரூபத்துக்கு ஞானம் உண்டு, ஞாத்ருத்தம் உண்டு, இத மாதிரி கர்த்திருத்தம் இதெல்லாம் உண்டுன்னுட்டு என்ன சொல்லப்படுற வசதியா அதெல்லாம் இருக்கிறதுனால இங்க ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்திலையும் சாதிக்க போற அதை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்தை இதற்கு சேவிக்கலாம். யோமே ஹஸ்தாதி வஸ்மே அவயவ நிவஹாத் வாதி பின்னஸ்த ஏக பிரத்யேகம் சேதனத்வே பௌரிக கலஹ வீதராகோண ஜாத சத்சங்காதாதிரிக்தேபி அவயவினி கதம் தேஷ்வசித்தாமதி ஸ்யாத் வேதாந்தகுரவே நமஃ. அஸ்மத்குரு பரம்பராயே நமஃ. அடியேன்.